ஆட்டிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வரணுண்டு, வாக்கு சொல்லி போனவள் என் நாகரத்தினவே. எவ்வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வரணுண்டு, வாக்கு சொல்லி போனவளே நாகரத்தினமே. இப்போ வாச கதவை சாத்திரிய நாகரத்தினமே, என்னைய மோசம் பண்ண பாக்குறிய நாகரத்தினமே. இப்போ வாச கதவை சாத்திரிய நாகரத்தினமே, என்னைய மோசம் பண்ண பாக்குறிய நாகரத்தினமே. மாறி பேசுறாங்க நாகரத்தினமே, ஒப்ப வேற மாப்பிள்ளை